வந்தாய் கோபாலனே, பூ முத்தம் தந்தவனே. வந்தாய் கோபாலனே, பூ முத்தம் தந்தவனே. ஆஹா வெண்ணிலா முன்னிடும் தண்ணியர் கண்களில் தன் முகம் கண்டவனே, பல விந்தைகள் செய்தவனே. போலே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே, பூ முத்தம் தந்தவனே. வந்தாய் கோபாலனே.